यस्या भवद्भक्तजनार्ति हन्तुः पितृत्वमन्येषु विचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीन्द्रसिंहम् शरणम् प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि. नमस्सभायि, இன்றைய தினம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து ஸ்தோத்திரத்தில் 22வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிக்கலாம். ஸ்லோகம் பாலாகிருதேர் வடபலாசமிதஸ்ய யஸ்ய பிரம்மாண்ட மண்டலமபூத் உதரைக தேசே தஸ்யைவ தத்வரதஹந்தகதம் பிரபூதம் வாராஹ மாஸ்திதவதோ வபுரத்புதந்தே அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய கிரமம், ஹே வரத, பாலாகிருதேஹே வடபலாசமிதஸ்ய யஸ்ய உதரைக தேசே பிரம்மாண்ட மண்டலமபூத் தஸ்யைவதே அத்புதம் வாராஹம் வபுஹு ஆஸ்திதவதஹ தத்கதம் பிரபூதம் ஹந்த என்கிறவாறு அன்வய கிரமம். அதாவது இந்த ஸ்லோகத்தில் அனைத்து பிரம்மாண்டங்களையும் தன்னுள் அடக்கியவன், பிரம்மாண்டங்களை பிரம்மாண்டங்களுக்குள் தானும் அடங்கியவன் என்கிறவாறு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் வரதன அனுபவிச்சிருக்கார். அதாவது பெருமாள் இந்த காரியம் பண்றதுன்றது இப்பேற்பட்ட ஆச்சரியம் நிறைந்ததான காரியத்தை பண்றது பெருமாள் ஒருத்தர் தான் அப்படின்றா போல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அனுபவிச்சிருக்கார். அதாவது ஆலமா மரத்தினிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவினனையான் கோலமா மணியாரவும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரிடில் நீலமேனி ஐயோ நிறைகொண்டதன் நெஞ்சினையே அப்படின்ட்டு ஆழ்வார் எப்படி பெருமாள் விஷயத்துல ஸ்ரீகிருஷ்ணாவதாரத்தில் அவருடைய சேஷ்டிதங்களை அனுபவிச்சு ஆச்சரியம் நிறைந்ததாக அனுபவித்தனரோ அவ்வாறே சுவாமி தேசிகனும் பெருமாளுடைய சேஷ்டிதங்கள் கிரியை லீலைகள் இவைகளெல்லாம் எவ்வாறு அனுபவிக்கிறார், எவ்வளவு ஆச்சரியம் நிறைந்ததாக இருக்குன்றத சுவாமி தேசிகன் இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே காண்பிக்கிறார். என்னன்னாக்கா, ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் ஆளிலையில் ஆலமா மரத்தி நிலைமேல், அதாவது பாலாகிருத்தேகே வடபலாசமிதஸ்யஸ்ய, வடபலாசம்னாக்கா ஆலிலை, ஆலமரத்து இலை, அந்த இலை எவ்வளவு சின்னதாக இருக்கும். அப்பொழுது பெருமாள் குழந்தையினுடைய உருவத்தை எடுத்துண்டு அந்த குழந்தையினுடைய உருவம் எவ்வளவு பெருசாக இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். சின்னதான ஒரு குழந்தை உருவம், அதுவும் ஒரு அந்த வடபத்திரத்தில் அடங்கரா மாதிரியான ஒரு குழந்தையினுடைய உருவம். அந்த குழந்தையினுடைய உருவத்துல ஒரு பகுதி வயிறு, அந்த வயிற்றுல இருக்கக்கூடியதான சின்னதான வயிற்றுல ஒரு பகுதியில அநேக கோடி பிரம்மாண்டங்கள்லாமும் உள்ளடங்கியதாக இருக்கு. ஏற்கனவே குழந்தையான உருவம் சின்னது, அந்த குழந்தையினுடைய உருவத்திலேயும் ஒரு பகுதியான வயிற்று பகுதியில இந்த பிரம்மாண்டங்கள்லாம் அடங்கி இருக்கக்கூடியதான ஒரு அதிசயம் அப்படி இருந்தது. அதே பிரம்மாண்டம் பிரம்மாண்டங்கள்லாம் தஸ்தீவதத் வரதஹந்தகதம் பிரபூதம், வரதஹந்தகதம் என்னன்னாக்கா பெருமாளே இதுதான் உன்னுடைய ஆச்சரியம், எந்த குழந்தை உருவத்துல இந்த பிரம்மாண்டங்கள்லாம் ஆளிலையில குழந்தை உருவமா படுத்துருக்கும் பொழுது வயிற்றுல இந்த பிரம்மாண்டங்கள்லாம் அடங்கினா போல இருந்ததோ அதே பிரம்மாண்டங்கள்லாம் நீ வராகாவதாரம் பண்ணும் பொழுது தஸ்யைவதத் வரதஹந்தகதம் பிரபூதம் வாராக மாஸ்திதவதோ வபுரத்புதந்தே, எந்த பிரம்மாண்டங்கள் வயிற்றினுள்ள ஒரு பகுதியில அடங்கி இருந்ததோ அதே வராகாவதாரத்துல உனது திருவேணியை காட்டிலும் பெரிதாகவே, போதிய அளவுக்கு பெரிதாகவே இருந்ததாம். இப்போ இந்த பிரம்மாண்டங்கள் முன்னாடி சின்னதாக இருந்ததும் இப்போ அந்த பிரம்மாண்டங்கள் பெருமாளுடைய திருமேனியை காட்டிலும் பெரிதாக இருக்கிறதும் இரண்டுமே ஆச்சரியம் நிறைந்தது அப்படி. இப்ப ஏற்பட்ட ஆச்சரியம் வேற யாராலையும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஆச்சரியத்துக்கு சொந்தக்காரனானவன் நீ அப்படிங்கிற போல சுவாமி தேசிகன் அனுபவிக்கிற இந்த மாதிரியான சேஷ்டிதங்கள், லீலைகள், ஆச்சரியம் நிறைந்ததான செயல்கள், இப்படிப்பட்டதெல்லாம் சுவாமி சகஸ்ரநாமத்துல நைகமாயா நைகமாயோ மகாமாயா அப்படிங்கிற நீக்கமாயகான்ற ஒரு திருநாமத்தினாலேயே பெருமாள் பண்ண சேஷ்டிதங்கள், ஆச்சரியம் நிறைந்ததான சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் அங்க நினைவுபடுத்துற அப்படிப்பட்டவரான அதாவது ஆலிலையில சயனித்திருந்த போது திருமேனியை காட்டிலும் அண்டங்கள் மிகச் சிறியதாகவும் அண்டங்களை விட திருமேனி பெரியதாகவும் இருந்தது. ஆனா வராகாவதாரத்துல இந்த நிலை அப்படியே மாறிடுச்சு. என்னன்னாக்கா வராகாவதாரத்துல எடுத்துட உருவம் அந்த உருவத்தை காட்டிலும் பெருசு இந்த பிரம்மாண்டங்கள். இந்த பிரம்மாண்டமானது திருமேனியை விட கொஞ்சம் மிக பெரியதாகவும் வராகமூர்த்தியான திருமேனி அதை காட்டிலும் இந்த பிரம்மாண்டம் பெரியதாக இருந்தது. ஆக இந்த இரண்டுமே பிரம்மாண்டங்கள் தான், முன்னாடி சின்னதாகவும் பின்னாடி பெருசாகவும் இப்படிப்பட்டதான ஒரு ஆச்சரியம் உன்னால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற போல இந்த சுவாமி தேசிகன் இந்த வராகாவதாரத்தை நினைவு கூர்ந்து வரதனை இந்த ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.